பட்டினியின் இன்பத்தை கொன்றவண்ணா, அவள் இதயத்தில் கொந்தளித்த எண்ணத்தை கொன்றவண்ணா, வாழ தகுந்தவளை வாழாமல் வைத்து விட்டு வாழும் பரத்தையினால் பண்புதனை கொன்றவண்ணா. அந்த கொலைகளுக்கே ஆளாகி இருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே. என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி என் ஞான பெண்ணே. ஆரம்பமாவது புண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. உங்கள் மீது கொடும் பழி வந்திருக்கிறதே அத்தா. என் மீது உண்மையாக அன்பிருந்தால் அஞ்சாமல் உண்மையை சொல்லுங்கள், யாருக்கும் அஞ்சாமல் சொல்லுங்கள் அத்தா. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே. அன்பை கெடுத்து நல்ல ஆசையை கொன்றவன் அங்கே நடப்பானோ ஞான பெண்ணே. துன்பத்தை கட்டி சுமக்க துணிந்தவன் சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே, சொன்னாலும் கேட்பானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. உண்மையை கூற முடியாதபடி அவ்வளவு பெரிய தவறு என்ன செய்து விட்டீர்கள்? தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. தவறுக்கும் தவறான தவறை புரிந்து விட்டு தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே, தனிப்பட்டு போனவன் ஞான பெண்ணே. பதறி பதறி நின்று கதறி புலம்பினாலும் பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே, பயன்பட்டு வருவானோ ஞான பெண்ணே. ஆரம்பமாவது மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவதும் மண்ணுக்குள்ளே. ஆராய்ந்து பார் மனக்கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. இது என்ன? உங்கள் கண்கள் எங்கே தான்? கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. பொருத்தமான துணை இருந்தும் பொங்கி வரும் அழகிருந்தும் போன பக்கம் போக விட்டேன் பார்வையை. அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கருணையே வடிவமான தெய்வமா உங்கள் கண்களை பறித்தது? எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எதிரில் வந்து கெடுக்கவில்லை, இதயமிடம் கொடுக்கவில்லை. எங்கிருந்தோ ஏறிவிட்டான் கிளியை, அது என் தலையில் போட்டதடி பழியை. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. நீதி நிலை பெற என் நெற்றியில் குங்குமம் திகழ உண்மையை கூறுங்கள். உங்கள் மனைவி கேட்கிறார், என் மஞ்சளும் குங்குமமும் கேட்கிறதா? சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏதுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏதுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சங்காரம் ஏறுக்கடி, தங்கம் சங்காரம் ஏறுக்கடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சங்காரம் ஏறுக்கடி, தங்கம் சங்காரம் ஏறுக்கடி. மனைவியை குழந்தையை மறந்து பிரிந்தவனை வாழ்த்துவதாதடி, மனைவியை குழந்தையை மறந்து பிரிந்தவனை வாழ்த்துவதாதடி, தங்கம் மன்னிக்க கூடாதடி. சிங்காரம் கட்டு சிறைப்பட்ட பாவிக்கு சம்சாரம் ஏறுக்கடி, தங்கம் சம்சாரம் ஏறுக்கடி.